பதிவு தொடர்றது. எந்த இடத்த எந்த ஒரு ஈரமான பொருளுக்கும் கீழே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்கு மேலே இருக்கிற ஈரத்தை அல்லது ஈரமான பொருளில் இருக்கிற ஈரத்தெல்லாம் அப்புறப்படுத்தினீங்கன்னா கீழே உள்ள நெருப்புக்கு உரம் போட்டது மாதிரி தான். எரிகிற பெரும் நெருப்புக்கு இரும்பு, மண், நெருப்பு, பேப்பரு, பிளாஸ்டிக்கு அப்படிங்கிற எதுவுமே அதுக்கு வந்து இது கிடையாது. அதை தடுக்கிற எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அதை அழிச்சிட்டு வெளியில் போயிட்டே தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி இந்த நீர் வந்து வானத்திலிருந்து இறங்குது அப்படிங்கிறான் திருவள்ளுவர். விசும்பின் துளி வீழின் அல்லால் பசும்புல் தலை காண்பதறியுது. வானத்தில் இருந்தால் தான் வருது அப்படிங்கிறோம். அதுபோலவே வானின்று உலகம் வழங்கி வருகிறது, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாரற்று அப்படிங்கிறோம் திருவள்ளுவர் வான் சிறப்பில். விரிநீர் வியன் உலகம் விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி.